ராமானுஜதயாபாஹத்ரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோநித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்மவ்யாமோஹத ஸ்ததிதராணி த்ருணாயமேணே அஸ்மத்குரோத் பகவதோஸ்ய தேஹிகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. இன்னமுதம் ஊட்டுகேன் இங்கே வா பைங்கிழியே தென்னரங்கம் பாடவல்ல சீர்பெருமாள் பொன்னும் சிலைசேர் நுதலியர்வேள் சேரலர் ஹோன் எங்கண் குலசேகரன் என்றே கூறு. ஸ்ரீஹப்பதியான திருவேங்கடமுடையானுடைய ஊனேரி செல்வத்து அப்படின்ற தசகம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். குலசேகராழ்வாருடைய ஆச்சரியமான அனுபவம், அந்த குலசேகராழ்வார் அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுகிற அப்பேற்பட்ட பாசுரம். அந்த முதல் பாசுரத்திலிருந்தே பார்த்துட்டு வந்தா குலசேகராழ்வார் என்னெல்லாம் விரும்புகிறார் அப்படின்னா, கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே, அந்த திருமலையிலே இப்படி என்றான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனே, மீனாய் பிறக்கும் விதியுடையேனாவேனே, பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனாவேனே, செண்பகமாய் நிற்கும் திருவுடையேனாவேனே, தம்பகமாய் நிற்கும் தவமுடையேனாவேனே, அன்னனைய பொற்குவடாம் அரும் தவத்தானாவேனே, காணாராய்பாரும் பாயும் கருத்துளையேனாவேனே, நெறியாய்கிடக்கும் நிலையுடையேனாவேனே, படியாய்கிடந்துன் பவளவாகிக் காண்பேனே, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே என்று பத்து பாசுரங்களில் பிரார்த்தனை பண்ணுகிறேர். அந்த முதல் பாசுரத்திலேயே கோனேரி வாழும் குருகாய் பிறப்பேனேன்னு குருகாய் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பகவான் சரி அப்படின்னு அந்த பிரார்த்தனை ஏத்துட்டான்னா ஆழ்வாருடைய மங்களாசாசனம் கேட்க முடியாது. அவருக்கோ இந்த ஆச்சரியமான தசகத்தை கேட்கணும்னு ஒரு ஆசை. அதனால் ஆழ்வாருடைய அனுபவத்திலே சின்ன சின்னதாக சொல்றேர். முதல் பாசுரத்திலே குருகாயிருப்பேனே பகமாயிருப்பேனே அப்படின்னா பெருமாள் சொல்றேர், அப்ப பறந்துடக்கூடுமே, அப்ப திருமலையை விட்டு பறக்கணும்னு தோணும் இல்லையா அப்படின்னா, அப்ப வேண்டாம் மீனாயிருக்கிறேன் அப்படிங்கிறார். கோனேரியில் மீனாயிருக்கிறேன், அங்க வர பக்தர்கள் எல்லாம் அவளுடைய திருவடி சம்பந்தம் பெறலாம் அப்படின்னு. ஆனா தண்ணி வற்றி போனா என்ன பண்றது, அதுவும் இந்த காலத்துல குளோரின் போட்டுறாளே, அப்ப என்ன, அப்பவான பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேனாவேனேன்னு பிரம்மருத்ராதிகள் எல்லாமே அந்த வைகுண்ட கியூ காம்ப்ளெக்ஸ்ல நின்று தள்ளிண்டு நின்று பெருமாளை சேவிக்கணும்னு இருக்கும் பொழுது, ஆனா அந்த பரிச்சாரகரானவர் நேர பெருமாள் உள்ளே போய் அந்தரங்க கைங்கரியங்கள்லாம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்ட கைங்கரியம் வேணும்னு ஆகிறார். ஆனா ஒரு மனுஷ ஜென்மாவதால நம்ம நேர உள்ள போறோமே இவாள்லாம் நிற்கும் போதே அப்படின்ற அந்த அகங்காரம் வந்து அபச்சாரம் பண்ணக்கூடுமே அப்படின்னா, அப்ப வாண்டான் செண்பகமாய் நிற்கும் திருவுடையேனாவேனு, ஒரு செண்பக மரமாக இருந்துட்டு போறேன், அங்க வண்டுகள்லாம் வந்து விரிங்காரம் பண்ணும், அந்த புஷ்பத்திலே வந்து தேன் குடிக்கும், அப்படி அந்த பரம பாகவதோத்தமர்கள் நித்தியசூரிகள் தானே அவர்களும், அப்படியாக இருந்தாலும் சரி, ஆனா புஷ்பத்தை பறித்து அர்ச்சகர்கள் கைங்கரிய பிறர்கள் எல்லாம் பகவானுடைய திருவடியில சேர்ப்பாலே அப்பேற்பட்ட நமக்கு கைங்கரியம் கிடைக்குமே, அதனால செண்பகமாய் நிற்கும் திருவுடையேனாவேனேங்கிறார். அதுல வந்து சில பேர் மனுஷர்களோ ராஜாவோ தன்னுடைய அழகுக்காக புஷ்பத்தை சூட்டிப்பா அப்படின்னா என்ன பண்றதுன்னா, அப்ப வானா புஷ்பவானம் தம்பகமாய் நிற்கும் தவமுடையேனாவேனே அப்படின்னு ஒரு முள் பொதராக இருக்கேன், அப்ப அதை யாரும் எடுத்து போட்டுக்க முடியாது இல்லையா, ஒரு முள் பொதராக இருந்துட்டு போறேன்றார். அதையெல்லாம் கிளீன் பண்றேன், அதிகாரத்தில் இருக்கிறவா வந்து மொத்தத்தையும் வேரோடு அறுத்துட்டு போய் எங்கேயாவது கீழே போட்டா அப்படின்னா, ஐயோ அப்படின்னா அண்ணனைய பொற்குவடாம் அரும் தவத்தானாவேனு ஒரு கல் மலை மலையாக இருந்துட்டு போறேன், அப்ப வந்து எல்லாரும் அந்த கல் மலையில கல் மேல வந்து உட்காந்துப்பா பரமபாவத்தில் அப்படி இருந்துட்டு போறேன் அப்படிங்கிறார். அதை கூட பேத்தி எடுத்துருவாளே, அப்ப என்ன பண்றது அப்படின்னா, காணாராய்ப்பாயும் கருத்துடையே நான் பேத்தி எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய காட்டாராக இருந்துட்டு போறேன் அப்படிங்கிற. அப்ப ஆறாக இருந்தா அப்ப ஆறு மாசம் வற்றி போகும், கோடை காலத்துல எல்லாம் என்ன பண்றது, அப்ப சில காலம் தான் இருக்க முடியும், சில காலம் இல்லாத இருக்க முடியும்னா, அப்ப நெறியாய் கிடக்கும் நிலையுடையே நாவேனேன்னு அந்த பாகவதோத்தமர்கள் நடந்து செல்லும் வழியாக இருக்கேன் திருமலைக்கு அப்படிங்கிறார். அப்ப பல வழிகள் உண்டேப்பா, நாளைக்கு இந்த வழி இல்ல வேற ஒரு வழினா பாகவதர்கள் அந்த இடத்த பயன்படுத்த முடியாம ஆயிடுமே அப்படின்னா, அப்ப என்ன பண்றதுன்னு, படியாய் கிடக்கும் உன் பவளவாய் காண்பேனேன்னு போன பாசுரத்தில் சொன்னேன். அப்ப படியாக இருந்தா எல்லாரும் அனைத்து பேரும் இங்குதானே வரணும், பரம பாகவதோத்தமர்கள் தன்னுடைய சிரசிலே கால் வைத்து போக முடியும், அப்புறம் அந்த பெருமாளுடைய பவளவாயும் சேவிச்சுன்னு அந்த அந்த அர்ச்சாவதார பெருமாளை சேவிச்சுண்டும் அனுபவிச்சுண்டு இருக்கலாம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். ஆனா இங்க கேட்கிறார், அந்த படியாக இருந்தா கூட மேல வந்து இந்த தங்க கவச்சம் போட்டுறான் பிற்காலத்துல, இல்ல ரஜத்தை அந்த பெரிய போட்டா அது என்னன்னா அப்ப வந்து அவளுடைய திருவடி தூள் அப்படின்றது என்ன, நம்ம தலையில ஒரு நம்ம கிரீட்டம் வச்சிருக்கோம், அந்த கிரீட்டத்து மேல அந்த அவ திருவடி படத்துல என்ன இருக்கு, நேரத்தை திருசிலே படணும் இல்லையா, அதனால அது இப்படி ஆயிடுமே. அது இல்லாம வந்து பெருமாளுடைய பவளவாய் காணணும் அப்படின்னா மேல ஒரு கவச்சத்தை போட்டு மூடித்தா இப்படி ஆயிடும். அதனால அது கூட என்ன ஒரு ஆசைப்பட்டாலும் அதுல ஏதோ ஒரு கஷ்டங்கள் இருக்கு. அது இல்லாம நமக்குன்னு ஒரு ஆசை இருக்கு பெருமாளிடத்தில் வந்து, நமக்குன்னு ஆசைனா ஒரே ஆசைதான், திருமலையிலே இருக்கணும். அது எப்படியா இருக்கணும் அப்படின்றது பகவானே நமக்கு சொல்லட்டுமே. அதனால எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு இந்த பாசுரத்தில் பிரார்த்திக்கிறேன். உம்புருளகாண்டு ஒரு குடை கீழ் உருப்பசித்தன் அம்பொன்களையல்கள் பெற்றாகலும் மாதரியேன் செம்பவளவாயன் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே அப்படின்னு ஆச்சரியமாக இந்த உம்புருளகாண்டு அப்படின்னு தேவலோகத்தில் அங்க ஒரு குடை கீழே இருந்து இந்த அரசாளும் தேவலோகத்திலே எல்லாருக்கும் சக்கரவர்த்தியாக ஒரு குடை கீழ் இருந்து இருந்தாலும் அப்பேற்பட்ட அந்த தேவராஜனுடைய போகங்களும் எனக்கு வேண்டாம். உருப்பசித்தன் அப்படின்னு அழகிய அந்த ஊர்வசிகள் அவளுடைய அழகிய அந்த தங்க ஆபரணங்கள் பெற்றாலும் அவளுடைய அழகை பெற்றாலும் அதுவாகவும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு, பெற்றாலும் லபித்தாலும் ஆதரியேன் விரும்ப மாட்டேன் அப்படின்னு. அப்ப வேற என்னதான் விரும்புவேர் அப்படின்னா செம்பவளவாயன் அப்படின்னு அந்த சிவந்த பவள உதர பவளம் போலே இருக்கின்ற அந்த உதரமான திருவாயை பெருமாளை காண்பதற்கு திருவேங்கடம் என்னும் அந்த திருமலையிலே எம்பெருமான் பொன்மலை மேல் அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையான் இருக்கின்ற அந்த பொன்மலை தங்க பர்வதம் அந்த மலை அதுக்கு மேலே ஏதேனும் ஆவேனே எப்படியெல்லாம் இருந்துட்டு போட்டும் பெருமாள் அனுகிரகிக்கும்படி நான் இருக்கிறேன் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். அதுதான் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் பண்ணும்பொழுது அதுவாக வேணும் இதுவாக வேணும் என்னாதே அவன் இஷ்ட விநியோகங்களாக வேண்டும் அப்படின்னு, அவன் இஷ்டம் அவன் எப்படி நினைச்சுக்கிறானோ அப்படி இருக்கணும் அப்படின்னா. ஒருத்தர் கிட்ட கேட்கறா, திருமலையில இருக்கியப்பா என்ன என்ன காரணம் அப்படின்னா, திருமலையில இருக்கிறதே பாக்கியம்தான், அது பல ஜென்மத்தினுடைய சுகிருதம் தான். அதனால ஏன் இருக்கேன்னா எதுக்கு தெரியாது, எங்க அப்பா பெரிய ஆங் கட்டி வச்சிருக்கா, ஏசி இருக்கு, நல்லா சுகமா இருக்கு, இங்கேயே இருக்கு, இங்க உட்காந்தாலே நிறைய துட்டு வந்துடுது, அதனால நான் இருக்கேன் அப்படின்னா இருக்கிறது பாக்கியம் தான், அப்படி இருந்துட்டு போலாம் தப்பு கிடையாது, ஆனா அதுக்காக இருக்கணும் கிடையாது திருமலையில. அப்ப வேற என்ன அப்படின்னா, சரி ஏன்பா திருமலையில இருக்கேன்னா, பெருமாள் எழுந்திருக்கிறே தினமும் அவரை சேவிச்சுண்டு அவரை அனுபவிச்சுண்டு நான் இங்க இருக்கேன், அந்த அனுபவமே எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது அப்படின்னா கூட அதை கூட ஆழ்வார் பெருசா எடுத்துக்கல. வேற என்ன எடுத்துக்கிறேன்னா, நான் திருமலையில இருக்கேன்னா பகவானுக்கு கைங்கரியத்துக்கு உபயோகமாக இருக்கணும். அப்ப ஏதேனும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண இருக்கணுமே தவிர சும்மா இருந்துட்டு போக கூடாது. அப்போ ஒரு பெண் ஆண் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்றா அப்படின்னா, கல்யாணம் பண்ணி பிரேமையோட அவ ரெண்டு பேரும் இருந்தா தான் ஒரு சந்தோஷமே தவிர, அவ பாட்டுக்கு இவர் பாட்டுக்கு இவர் வேலையை பார்த்துட்டு போவார், அவ அம்மா பாட்டுக்கு அவ அந்த அம்மா வேலை பார்த்துட்டு போவா, அவ ரெண்டு பேரும் சும்மா ஒரு ஊர்ல இருக்கா அவ்வளவுதான், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கூட மாட்டானா அது எப்படி இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுண்டு இவர் இந்த அம்மா அவருக்கும் அவர் இவருக்கும் சேர்ந்து இருக்கணும், பிரேமிக்கையாக இருக்கணும் அப்படின்றதுக்கு தானே அந்த கல்யாணம். அப்ப நம்ம அந்த திருமலையிலே இருக்கோம் சும்மா இருக்கோம்னு கிடையாது. ஆனா ஆழ்வார் வந்து இங்க மீனா இருப்பேனே பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேனாவேனே செண்பகமாய் நிற்கும் இருப்பேனா, அந்த செண்பகம் அந்த மரமாக இருந்தாலும் அது உபயோகப்படுறது, பெருமாளுடைய திருவடியில போய் சேரும்படியான புஷ்பமாக இருக்கிறது, மீனா இருக்கிறது, ஏன்னா குளத்தை வந்து அது வந்து குளத்துல வந்து அந்த மீன் போன்ற இது இருந்தா தான் கிளீனாக இருக்கும், அதனாலதான் நம்ம பக்தர்கள்லாம் வந்து குளிக்க முடியும். அப்ப காணாராய்ப்பாயும் அப்படின்னு ஒவ்வொன்றுதாக சொல்லிட்டு வரையறேன்னா, அது அச்சேதன வஸ்துவாக இருந்தாலும் ஒரு ஜங்கம வஸ்துவாக இருந்தாலும் அதனால பகவான் கைங்கரியத்துக்கு உபயோகப்படுற வஸ்துவாக இருக்கு, இல்ல பாகவதர்களுக்கு உபயோகப்படுற வஸ்துவாக இருக்கு, படியா இருக்கேன்னா அப்ப அதுதானே நடந்து போய் தானே பெருமாளை சேவிக்க முடியும். அப்படி ஒவ்வொரு விஷயமும் ஒரு உபயோகமாக இருக்கு, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணும்படியாக இருக்கு. அதனால ஒரு மனுஷ ஜென்மம் இருந்து அது உபயோகப்படாம இருக்கிறது காட்டிலும் ஒரு மரமாக இருந்துட்டு போறேனே, பெருமாள் கைங்கரியத்துக்கு உபயோகப்படுற ஒரு புஷ்பமாக இருந்துட்டு போறேனே, ஒரு வட்டிலாக இருந்துட்டு போறேனே, பெருமாள் உமிழிறேரே அதுல அர்க்யபாத்தியாசமனி சமர்ப்பிக்கும்படியான ஒரு வட்டிலாக இருந்துட்டு போறேன், அதை வட்டில பிடிச்சுண்டு போக கைங்கரியபரனாக இருந்துட்டு போறேர், அப்படியெல்லாம் அனுபவிச்சுண்டு வரேர் ஆழ்வார். அதனால திருமலையில இருக்கேனே அப்படின்னா பெருமாள் கைங்கரியத்துக்கு உபயோகமாக இருக்கணும். பெருமாள் கைங்கரியம் அப்படின்னா அலாதி கைங்கரியம், பேர்பட்ட கைங்கரியம் இருக்கு. பெருமாளை தொட்டு திருவாராதனம் பண்ற கைங்கரியம் மட்டும் இல்லை, பெருமாள் ஏழும் பொழுது கோலம் போடுற கைங்கரியம், பந்தல் போடுற கைங்கரியம், வாகனம் எள்ள பண்ணும் கைங்கரியம், வேதபாராயண கைங்கரியம், பிரபந்த கைங்கரியம், தீர்த்த கைங்கரியம், புஷ்ப கைங்கரியம்னு பல கைங்கரியங்கள் இருக்கே. அப்ப அந்த கைங்கரியத்துல பெருமாளுக்கு உபயோகப்படுற மாதிரி அவர் ஆசைப்பட்டு என்ன உகந்து ஏத்துக்கிட்டோம் அப்படிங்க சொல்லும்பொழுது, அப்ப எப்பெருமான் என்ன நினைக்கணுமோ அப்படி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லல. சரணாகதி அப்படின்னா தேசிக சம்பிரதாயத்தில் நம்ம தான் பெருமாளுடைய திருவடியை பிடிச்சு சரணாகதி பண்ணணும். பெருமாள் அப்படின்றவர் அம்மா அப்பா தானே, தாயாரும் பெருமாளும் அம்மா அப்பா தானே. அவாய் என்னைக்கோ ஒரு நாள் எனக்கு இப்ப அம்மா அப்பா கிட்ட போய் நம்ம பசிக்கிறதுன்னு கேட்கலாமா? சில பேர் சொல்றோம் அம்மா அப்பாவுக்கு தெரியாதா அப்படின்னா, அம்மா பசிக்கிறதுன்னு நம்ம உரிமையோட கேட்கலாம். அந்த மாதிரிதான் சரணாகத்தியும் நம்ம உரிமையோட பெருமாள் யார், நம்ம எல்லாம் பெருமாளுடைய குழந்தை. அந்த வைகுண்டம் அப்படின்றது என்ன, நம்ம சொத்து, அதுல நம்மளுக்கு பங்கு இருக்கு. அப்பாவுடைய சொத்துல நமக்கு எப்படி பங்கு இருக்கோ எனக்கும் வேண்டும் அந்த வைகுண்டத்துல நான் வந்து உமக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அந்த திருமலையிலே வந்து கைங்கரியம் பண்ணணும்னு கேட்கிறேன், பிரார்த்தனை பண்ணணும். அழற குழந்தைக்குதான் முதல்ல அம்மா பால் கொடுப்பா அப்படின்னு. நல்ல குழந்தை அவனுக்கு அவனை பார்த்துக்க தெரியும் அப்படின்னா, அவனை விட தன்னை பார்த்துக்க தெரியாத ஒரு குழந்தைக்கு தான் அம்மா அப்பா முதல்ல அனுகிரகம் பண்ணுவாளோ அந்த மாதிரி தானே. அப்ப அழற குழந்தைக்கு தான் முதல்ல பால் அப்படிங்கிற மாதிரி சரணாகதியை நம்ம தான் பண்ணணும். அப்ப ஆழ்வார் வந்து நம்ம பெருமாள் கிட்ட போய் சரணாகதி பண்றதே வந்து ஒரு ஜீவாத்மாவுக்கு விருத்தம் அப்படின்னு சில பேர் சொல்லிடுறான் இத்தர சம்பிரதாயத்தில். ஏன்னா நம்ம சேஷன்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம போய் பெருமாளை வந்து சரணாகதி பண்ணின்னு நம்ம பிடிக்கணுமா? அது எப்படி இருக்குன்னா நம்மளே போய் அம்மா பசிக்கிறதுன்னு சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்ற, அப்படி கிடையாது. சரணாகதி நம்ம தான் பண்ணணும், அவன் ஏத்துப்பான் அத. அந்த சரணாகதி அப்படின்றது ஒரு உபாயம் அப்படின்னு இல்லைன்னாலும் ஒரு வியாஜமாகவாவதை வச்சு பகவான் நமக்கு அனுகிரகம் பண்றான். அதனாலே இங்க ஆழ்வார் எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னு பாசுரத்தையே பாடாம இருக்கலாம்ல. ஏதோ ஒரு கிராமத்துல எங்கேயோ ஏதோ ஒரு தேசத்துல ஒரு சவுத் ஆப்பிரிக்கால நான் ஒரு மண்ணாக இருப்பேன் அப்படின்றது ஆழ்வார் இங்க திரும்பல. என்பெருமான் பொன்மலை மேல் அந்த திருவேங்கட மலையிலே, அதுக்கப்புறம் உன் இஷ்டம் என்னை எப்படி வச்சுக்கணும்ன்றது. ஆனா திருமலையிலே இருக்கணும், அதுதானே சரணாகதி. வைகுண்டத்துக்கு அந்த பெருமாள் உடைய திருவடியை நான் அடையணும், அதுக்கப்புறம் என்னை எப்படி அவர் இந்த திருவடியே எப்படி வச்சுக்கிறாரோ அது அவருடைய இஷ்டம். அதனால எங்கேயோ எப்படியோ இருந்துட்டு போலாம், பெருமாள் பார்த்து பேர் அப்படின்னு அவர் விட்டுடல. ஆசைப்படணும், கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படணும், பகவானுடைய திருவடியை அடையணும்னு நம்ம ஆசைப்படணும். அப்ப அந்த ஆசையை பகவானே வந்து நிறைவேற்றுவான். நமக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா கூட அந்த ஆச்சாரியர் அந்த இடத்துல துருவனுக்கு எப்படி நாரதர் அனுப்பிச்சு பண்ணேரோ அந்த குழந்தை தானே, காட்டில போய் தபசு பண்ணக்கூடிய அந்த ஞானம் இல்லாத ஒரு வயசான குழந்தை, ஆனா பெருமாளை நான் சேவிப்பேன் அப்படின்னு கிளம்புறான் இல்லையா. அந்த ஆசைக்கு பெருமாள் எப்படி அனுகூலம் பண்றோ அந்த மாதிரி என்பெருமான் பொன் மலை மேல் அப்படின்னு ஆழ்வார் கதிரா திருமலை. அதுக்கப்புறம் அதுல எந்த ஒரு வஸ்துவாகவா இருந்தாலும் பெருமாளுக்கு உபயோகப்படுற மாதிரியோ, பரம பாகவதோத்தபர்களுக்கு உபயோகப்படுற மாதிரியோ பெருமாள் என்னை ஏத்துக்கணும் அப்படின்றது தான் இங்க வந்து விசேஷமாக பெருமாள் இங்க சாதிக்கிறேன். அப்படி சுவாமி தேசிகன், தேசிகன்னா பெரியவா எல்லாருமே சொல்லுவா, ஆழ்வார்கள் ஆச்சாரியர்களுடைய ஹிருதயத்துல என்ன இருக்கோ அதுதான் சுவாமி தேசிகன் நமக்கு பல கிரந்தங்களாகவும் எல்லாத்தையும் கொடுத்தார். அதனாலதான் பெரியவாலாம் உபன்யாசம் பண்ணிச்சு தலைப்பே எப்படி இருக்கன்னா நம்மாழ்வாரும் சுவாமி தேசிகனும் அப்படின்னு, இல்ல குலசேகர ஆழ்வாரும் தேசிகனும், மதுரகவி ஆழ்வாரும் தேசிகனும் அப்படின்னு எல்லாம் பெரிய தலைப்புல உபன்யாசங்கள் பண்ணிட்டு இருக்கா. அப்படி எல்லா ஆழ்வாரும் ஸ்ரீபாஷ்யக்காரரும் தேசிகனும் அப்படின்னு. ஆனா அடியேனுக்கு என்ன விருப்பம் அப்படின்னா, சுவாமி தேசிகன் நூறுக்கும் மேற்பட்ட கிரந்தங்கள் பண்ணார், ஆனா அதுல தயாசத்தகம் ஆச்சரியமான ஒரு ஸ்தோத்திரம், திருவேங்கடமுடியானை தயையை பத்தி பங்களாசாசனம் பண்ண ஒரு ஸ்தோத்திரம். எப்படின்னா நம்மாழ்வாரும் சுவாமி தேசிகனுடைய தயாசத்தகமும், மதுர்கவி ஆழ்வாரும் சுவாமி தேசிகனுடைய தயாசம். மதுர்கவி ஆழ்வார் தன்னுடைய ஆச்சாரியனை பத்தி மட்டுமே பாடினேறேன்னா தயையே ஆச்சாரியன் அப்படின்ற பல ஸ்லோகத்துல இங்க காமிச்சு கொடுத்திருக்காரு தேசிகன். அப்படி அந்தந்த ஆழ்வார் திருவுள்ளம்படி அந்தந்த ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம்படி எல்லாத்தையும் எடுத்து தயையை கிருபையை நினைக்காதவர் உண்டோ அது அவா எப்படியெல்லாம் அனுசந்தித்தாலோ அதுபடியே அந்த தயாசதகம் என்ற ஒரு கிரந்தத்திலேயே சுவாமி தேசிகன் அனைத்து பேருடைய ஹிருதயத்திலேயும் இங்க காட்டுறார். அப்படி குலசேகர ஆழ்வாரும் தேசிகனுடைய தயாசதகமும் அப்படின்னா எப்படி அப்படின்னா, அந்த தயாசதகத்துல இரண்டு ஸ்லோகத்தில் அந்த குலசேகராழ்வாருடைய ஊனேரி செல்வத்து அப்படின்ற இந்த தசகத்தினுடைய அத்தனை சாரத்தையும் ரெண்டே ஸ்லோகத்தில் தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் சங்கிரமாக நமக்கு கொடுக்கிறேன். ஆக்ஞாம் கியாதிம் தனமனுச்சரா நாஜிதராஜ்யாதிகம் வா காலே திருஷ்டுவா கமலவசதே ரப்ய கிஞ்சத்கராணி பத்மாகாந்தம் பிரணிஹிதவதீம் பால நேனன்யசாத்யே சாராபிக்ஞா ஜெகதி கிருதினஹ சம்சயந்தே தயே துவாம் அப்படின்னு ஆக்ஞாம் கியாதிம் கமலவசத்தை அப்படின்னு பிரம்மலோகத்தில் இருக்கிற சதுர்முக பிரம்மா அவருடைய ஆக்ஞியாகட்டும் அவருடைய கியாதி அவர் நமக்கு அனுகிரகித்த இப்பேற்பட்ட இந்த கியாதி இந்த தனம் இந்த ஐஸ்வர்யம் இந்த சார்வபௌமனான இந்த பூமியிலே இருக்கிற ராஜ்ய பதவியோ இந்திர பதவியோ எதுவாக இருக்கட்டும் அதுல எனக்கு ஒன்னும் பெரிய ஆசைகள் இல்லை. யாருக்கெல்லாம்னா பெரிய பெரிய ஆச்சாரியர்களுக்கோ பரம பக்தர்களுக்கோ குலசேகராழ்வார் போல இருக்கிறவாளுக்கு இதுல ஒரு நாட்டமும் இல்லை. அப்ப வேற எதுல நாட்டம்னா பத்மாகாந்தம் பிரணிஹிதவதி பாலனேனன் யசாதி அப்படின்னு பெருமாளுடைய தயையாக பத்மாகாந்தம் சிஹ்பதியானுடைய தயையாக இருக்கிற அந்த தயை கொடுக்கிற ஆக்ஞைக்கு தான் எல்லாரும் ஆசிரியித்து இருக்கார்கள் அப்படின்னு தயேத்வாம் ஹோ தயையே அப்படின்னு எடுத்துக்காட்டு. அதுக்கப்புறம் ஆழ்வார் எப்படி மங்களாசாசனம் பண்றேரோ என்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனுமாவேனே அப்படின்னு அதுக்காக பிராஜாபத்தியம் பிரபிருதி விபவம் பிரேக்ஷபரியாய துக்கம் ஜன்மாகாங்ஷன் விருஷகிரிவனே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா ஆசாசானா கதிச்சின விபோஸ்த்வத் பரிஷ்வங்கதன்யை அங்கீகாரம் க்ஷணமபிதயே ஹார்த துங்கைரபாங்கைன்னு பிராஜாபத்தியம். அந்த பிரம்மலோகமும் பிரம்ம பதவி அது சொன்னாலே போறோம். இந்திரலோகமும் இந்த லோகத்திலே இருக்க அரசாளும் எதுவும் எனக்கு வேண்டாம். பிரேக்ஷ பரியாய துக்கம் இதெல்லாம் கூட துக்கத்தை தான் உண்டாக்குமே தவிர அந்த பெருமாளுக்கு பண்ணக்கூடிய அந்த கைங்கரியம் அந்த ஆனந்தத்தை தராது. அப்ப என்னதான் ஆகணும் அப்படின்னா ஜன்மாக காங்ஷான் ஒரு ஜன்மம்னு இருந்தா அது எப்படி இருக்கணும்னா விருஷகிரிவனே அந்த விருஷகிரி வனத்தில் இருக்கிற அப்பேற்பட்ட திருமலையிலே திருவாயங்கடமுடியானுடைய மலையிலே ஜக்முஷாம் தஸ்துஷாம் வா ஒரு ஜங்கமாகவோ ஸ்தாவரமாகவோ முதல் ஆழ்வார் என்ன சொல்றார் பகமாகவோ மீனாகவோ அப்படின்றது அதனால ஜக்முஷாம் அப்படின்னு அது கூட பறந்து போகக்கூடும் அதுக்குன்னு ஒரு மனசு இருக்கு வெள்ள போகக்கூடும்னா அப்ப ஸ்தாவரம் அப்படின்னா ஒரு மரமாகவோ ஒரு படியாகவோ அதனாலலாம் ஏந்து நினைச்சா போக முடியாது. அதனால எப்படி வேணா இருக்கலாம். அதனால என்பெருமான் ஒரு ஜக்முஷமாக இருந்தாலும் தஸ்துஷாம் எதுவாக இருந்தாலும் ஆசாசானா கரிச்சன விபோஸ்வத் பரிஷ்வங்கதன்யை அங்கீகாரம் க்ஷணமபி தயே ஹார்த துங்கைரபாங்கைன்னு ஒரு தயாதேவியுடைய பெருமாளுடைய தயை அந்த அனுகிரகம் அந்த கட்டாட்சம் ஒரு க்ஷணமாவது பட்டா போறோம். அந்த திருமலையிலே நித்திய நிவாசம் பண்ணிட்டு இருக்க எப்படியோ ஒரு மலையாகவோ ஒரு கல்லாகவோ ஒரு பட்சியாகவோ ஒரு மிருகமாகவோ எப்படி வேணா இருந்துட்டு போறோம். அந்த பெருமாளுடைய கருணை கட்டாட்சம் அந்த அங்கீகாரம் ஒரு க்ஷணமாவது கிடைக்கும் என்றால் அப்பேற்பட்ட ஜன்மாவே வசத்தியான ஜன்மா அப்படின்னா இந்த சம்சார துக்கம் எனக்கு வேண்டாம். இந்த புனரப்பி ஜனனம் புனரப்பி வரணம்னு எனக்கு வேண்டாம். உம்முடைய திருவடியிலேயே இருக்கணும். எப்படின்னா எப்படி நித்திய சூரியர்கள் இருக்காளோ அப்படி. அப்ப சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சித உமக்கு கைங்கரியம் பண்ணிட்டு அப்ராகிருத சரீரத்தோட இருக்கணும். அப்ப எப்படி அந்த அப்ராகிருத்த சரீரத்தோட இந்த வைகுண்டத்துல வந்து இருக்கணுமான்னா வைகுண்டத்துல இருக்கலாம் அது இல்ல அதை விட ஆசை என்னன்னா திருமலையிலே வந்து இருக்கணும் அப்படின்னு. எப்படி வைகுண்டத்துல மாமணி மண்டபங்களும் அங்க இருக்கிற நதிகளும் விரஜா நதி அங்க இருக்கிற பசு பட்சிகளும் அதெல்லாமே எல்லாமே நித்திய சூரியர்கள் அந்தந்த மாதிரியாக இருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அவாளுமே சர்வஜர்கள் அந்த மண்டபமே சர்வஜம் அது வந்து சுத்த சத்துவம் அப்படின்னு சொல்லுவா அதுக்கும் ஞானங்கள் உண்டு. அப்படி இருக்கிற மாதிரி இந்த திருமலையிலே ஒரு கல்லாகவோ பட்சியாகவோ பசுவாகவோ எப்படியோ இருந்துட்டு போகணும் அப்படின்றத சுவாமி தேசிகனும் குலசேகராழ்வார் மங்களாசாசனம் பண்ணபடியே அந்த தயாசதகத்தில் அந்த ஸ்லோகத்தில் பெரிவா வியாக்கியானம் பண்ணும் பொழுது குலசேகராழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து காட்டிதான் இதுக்கு அர்த்தம் சொல்லுவார். அப்படி சுவாமி தேசிகனும் இங்க மங்களாசாசனம் பண்ணி திருவேங்கட முடியாது. அதனால எல்லா ஆழ்வாருடைய ஹிருதயத்தையும் இந்த தயாசதகத்திலேயே கொடுத்திருக்கார். பெரியவரகால சுவாமி இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணும் பொழுது பத்தாம் பாட்டில் உம்பருலகாண்டு அப்படின்னு கீழ்ப்பாசுரத்திலே படியாய் கிடந்து பவளபாய் காண்பேனே என்று பிரார்த்தித்தார். படியாக கிடந்தால் அவ்விடத்தில் ஐஸ்வர்ய அதிக பிரயுக்தமாக ரஜத கவச்சங்களும் ஸ்வர்ண கவச்சங்களும் அந்த படிக்கே நெருமாகையாலே சுவாபிமதமான பகவன் முகாரவிந்தத்தை தரிசிக்கத்துக்கு பிரதிஹேதுவாக இருக்கும் அப்படின்னு அங்க ரஜத கவச்சமோ தங்க கவச்சமோ அப்படின்னு அந்த படிக்கு போட்டுட்டா பெருமாளுடைய சேவையும் ஆகாது. அந்த திருவடி சம்பந்தம் அந்த பகவான் அந்த பரம பாகவதோத்தமர்களுடைய அந்த திருவடி சம்பந்தம் அந்த மண் இருக்கு இல்லையா அது தன் சிரசிலே வந்து விழாது. அது மேல போட்ட கிரீட்டத்து மேல வந்து விழுந்து என்ன லாபம்? அதனால இது ஒரு இதுவாக இருக்கு. அதனால அந்த ஜென்மத்திலும் வைரஸ்யம் கண்டார், எந்த ஜென்மம் பெற்றாலும் ஓரோர் விதமான அனுபவித்தை பிரதிஸ்தானம் கூடவே உண்டாகையாலே அப்படின்னு. எந்த ஜென்மம், இந்த ஜென்மத்திலையும் ஒரு சின்ன கஷ்டம் இருக்கு, எந்த ஜென்மம் சொன்னாலும் அதுல ஏதோ ஒரு விருத்தமாக ஏதோ ஒன்று தோன்றது. அதுக்காக என்ன பண்றதுன்னா உண்டாகையாலே தாமாக ஒரு ஜென்மத்தை விஷயிக்காமல் தானாக ஒரு ஜென்மம் வேண்டாம். எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே என்கிற இப்பாசுரத்தில் பிரார்த்திக்கிறார் அப்படின்னு நம்மளாக ஒன்னு கேட்டாதானே இது கஷ்டம். ஆனா பெருமாள் உகந்து நம்மளை வச்சுக்கணும். எப்படின்னா சுவாமி தேசிகன் சொல்றது ஒரு சந்தனம் போல இருக்கணும், ஒரு துளசி போல இருக்கணும். எப்படின்னா அந்த சந்தனத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அந்த சந்தனம் போய் பகவான் திருவடியில வந்து விழருது. ஆனா அது ஏதாவது ஒரு ஆசைப்படுறது, திருவடியில வந்து எனக்கு இது வேணும்னு கேட்கல, ஆனா அவருக்கே போக்கியமாக போய் விழுந்துடணும். நம்ம போய் அப்படியே கைகரித்து இருக்கணும், அவனுக்கு ஆசைக்காக இருக்கணுமே தவிர நமக்கு ஒரு ஆசையும் இருக்கக்கூடாது. அந்த சந்தனத்துக்கு ஒரு ஆசை உண்டு, அதுக்கு எதுவுமே இருக்காது. பகவான் திருவடியில போட்டவன அப்படியே தான் இருக்கும். அந்த பெருமாள் திருவடியில் எனக்கு இது வேணும், மோட்சம் வேணும், நான் இப்படி இருக்கணும், ஏதாவது கேட்கறதா இல்ல, அப்படி போய் பகவான் திருவடியில வந்து ஒரு விழுந்தா போறோம், அப்படி இருக்கணும் அப்படின்னு. அதனால எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு, ஆதரியேன் என்கிற கிரியையிலே அன்வயம் அப்படின்னு. ஆதரியேன் அப்படின்னு சொன்னா உம்பர் என்று தேவர்களையும் நித்திய சூரிகளையும் சொல்லுகிறது. தேவலோகம் ஆளும் வேண்டாம் வேண்டாம், அத பரமபதமாகிலும் வேண்டாம் அப்படின்னு. அங்க உம்பருகண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அது வைகுண்டத்தையும் தேவலோகத்தையும் பிரம்மலோகத்தையும் எல்லாத்தையும் சேர்த்தே தான் சொல்றது. ஆனா இங்க வந்து ஆழ்வார் என்ன என்னுடைய திருவுள்ளம் அப்படின்னா, வைகுண்டமே பிரத்யக்ஷ வைகுண்டமே திருமலை. அதனால வைகுண்டம் வேண்டாம்னு அங்க அந்த இடத்துல எடுத்துக்கூடாது. ஸ்வர்கலோகம் அந்த பிரம்மாதி இப்பேற்பட்ட பட்டம் வேண்டாம் அப்படின்னு, பரமபதமாகலும் வேண்டாம் அப்படின்னு என்று சமுச்சிதம் அருளி செய்கிறார் என்றாலும், ஆனாலும் மேலோடே சேர வேண்டுகையால் ஸ்வர்கலோக போகத்தை மாத்திரமே வைராக்கியத்தை சொல்லுகிறதென்று கொள்ள வேண்டும் அப்படின்னு. ஒரு குடைக்கீழ் அப்படின்னு சொல்லும்பொழுது இத்தியாதி அப்படின்னு, ஏகச்சத்ராதிபத்தியம் தேவலோகத்தில் தேவேந்திரன் அவனுடைய சாம்ராஜ்யம் கிடைத்தாலும் ஒரு குடையின் கீழே என்றோ இருக்க பிராப்தமாகும், அதுவும் வேண்டாம் அப்படின்னு. ஏகச்சத்ராதிபதியாக இருந்தாலும் ஒரு குடை கீழேதானே இருக்க வேண்டும். ஆனா திருவேங்கடமலை அப்படின்னா திருவேங்கடமுடையானுக்கு அப்ப ஆகாசமே ஒரு குடையாக இருக்கு. அப்பேற்பட்ட அந்த திருவேங்கடமுடையானுக்கு ஒரு பீட்டமாகவே அப்பேற்பட்ட விசேஷமான திருமலை இருக்கு. அந்த சேஷாத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிசேஷனே மலையாக இருக்கார். பகவானுடைய உடம்பே தான் இந்த மலை என்று சொல்கிறார். ஆகாசமே அவனுக்கு குடையாக இருக்கு. சந்திர சூரியர்களும் அவருக்கு ஆபரணமாக இருக்கார். தேவர்கள் எல்லாம் அவரை புஷ்பவர்ஷம் பண்ணுகிறார். பிரம்மருத்ராதிகள்லாம் வந்து புஷ்பவர்ஷம், வானவர் வானரும் கோளுடம் நித்திய சூரியெல்லாம் வந்து இங்க பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண காட்டிலும் இப்பேற்பட்ட சர்வலோக சரண்யனான சர்வலோகத்துக்கும் சுவாமியான திருவேங்கடமுடையான் இந்த மலையிலே இருக்கும் பொழுது அப்போ இதெல்லவோ எனக்கு வேண்டும். அதனால அதையெல்லாம் ஆசைப்படாம உருப்பசித்தன் அப்படின்னு, ஊர்வசியை அப்படின்னு திராவிட மரியாதையாலே ஊர்வசியைதான் உருப்பசித்தன் அப்படின்னு ரெண்டு பாசுரத்திலையும் சொல்றேன். என்ன இங்க தமிழாக்குவதால் ஆள் உருப்பசின்னு வருது. ஊர்வசி சாலோக்கியம் வேணுமென்று அப்படின்னு தபஸ் பண்றா. பல பேர்கள் வந்து ஊர்வசியாக இருக்கணும் தபஸ் பண்றா, அந்த தேவலோகத்திலே இன்பம் காண வேண்டும்னு. அந்த அழகும் வேண்டாம், அந்த அவர் அந்த ஊர்வசி போட்ட அந்த திருவாபரணம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு ஒரு லட்சியமா அப்படின்னு. அந்த ஊர்வசியோட அழகும் பீதாம்பராலங்கிருதமான நித்தியமுத்திய லபிக்தன் நேர்ந்தாலும் ஆதரியேன் அதுவெல்லாம் வேண்டாம், ஆதலே நெஞ்சே நெகிழமாகட்டேன், அதுல என் மனசு செல்லவே செல்லாது என்கிறார். பின்னை உமக்கு அபேட்சிதம் என்ன அப்படின்னு என்ன மாதிரி ஒருத்தன் ஆழ்வார் கேட்கிறார். இது வேண்டாம் அது வேண்டாம்னே சொல்லிட்டு இருக்காரு. அப்ப உமக்கு என்னதான் வேண்டும் அப்படின்னா, செம்பவளவாயன் திருவேங்கடமுடையானுடைய கனிவாய் பவளவாய் போலே சிவந்திருக்குமே, அப்பேற்பட்ட ஆச்சரியமான அந்த சௌந்தரியம், அந்த ஊர்வசி அப்சராதிகளுடைய சௌந்தரிய அதுல எனக்கு ஆசை இல்லை, ஆனா பகவானுடைய சௌந்தரியம் அவனுடைய பவளவாய் பவளம் போலே இருக்கின்ற சிவப்பான அந்த திருவாய் உதரம் அது காணவன்றோ ஆசைப்படுகிறது அப்படின்னு. அதை காணதானே நான் ஆசைப்படுகிறேன், அதற்காக எந்த ஜென்மமும் அபேட்சையாக நின்றார், அதனால எந்த ஜென்மமாக இருந்தாலும் சரி அப்படின்னு. அப்போ என்ன பாலவரசன் கேட்கிறான், எந்த ஜென்மா என்றேரே அப்படின்னா, எந்த ஜென்மா உமக்கு வேண்டும் அப்படின்னா, எம்பெருமான் பொன்மலையில் ஏதேனுமாவேனே அப்படின்னு அதிகரணம். இந்த என்ன அர்த்தம்னா, திருவேங்கட மலையாக இருக்க வேண்டும் என்று, திருவேங்கட மலையிலே ஒரு சின்ன விஷயமாகவோ ஒரு பொருளாகவோ இருக்க வேண்டும் என்பது இங்கு ஆசையே தவிர எந்த ஜென்மத்திலே ஒரு நிபந்தனையும் இல்லை. எந்த ஜென்மாவாக இருக்கணும் அப்படின்றதிலே ஆழ்வாருக்கு எந்த இதுவுமே இல்லை, எந்த ஆசையும் இல்லை. ஆனா எம்பெருமான் பொன்மலையிலே இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை. அது ஏன்னா சர்வ அங்க சொல்றச்ச சர்வஜ்ஞனான திருவேங்கடமுடையானுடைய திருவுள்ளத்துக்கும் தெரியாதபடி ஏதேனும் ஒரு ஜென்மம் கிடைத்தாலும் அது பரவாயில்லை அப்படிங்கிற. அப்போ நான் ஏதாவது ஒரு ஜென்மமாக இருக்கேன், அங்க இருக்கிற பாகவதோத்தமர்களுக்கும் தெரியாத ஒரு ஜென்மமாக இருந்தாலும் பரவாயில்லை, அங்க இருக்கிற மனுஷால காண முடியாத ஒரு ஜென்மமாக இருந்தாலும் பரவாயில்லை, அங்க இல்ல சர்வஜ்ஞனான பெருமாளுக்கே தெரியாத ஒரு ஜென்மமாக இருந்தா கூட, ஏதோ ஒரு தூசியாக ஒரு மலையில ஒட்டிருந்தா கூட அது கூட எனக்கு போரும் அப்படின்னு, அதுதான் பொன்மலை என்றோ பொன்னோடு சேர்ந்ததெல்லாம் பொன்னாகுமே அப்படின்னு, அதுதான் பொன்மலை. ஏன்னா எல்லாருக்குமே பொன் மேல ஒரு ஆசை இருக்கு, தங்கத்து மேல ஆசை இருக்கு இல்லையா, தங்கமே வேண்டாம்னு சொல்றவா யார் இருக்கா. சரி, ஆனா இது என்னன்னா தங்க மலை அப்படிங்கிற, அப்படின்னா அப்பேற்பட்ட விசேஷமான மலை. எப்படி பொன் அந்த தங்கத்தோட காட்சின ஒரு துரும்பாக இருந்தாலும் தங்கமாகவே ஆகிவிடும். ஏன்னா தங்கத்துல ஒரு பெரிய ஒரு வாகனம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுல சில வந்து பித்தளையும் சேர்ப்பா, அதுல சில ஆணிகள்லாம் சாதாரண ஆணிகளை போய் சேர்ப்பா, அதை காட்சி குத்தும் பொழுது அதுவுமே தங்கமாக தான் தெரியுமோ, தங்கம் அதுவும் தங்க மலை அப்படின்னா அந்த அழுக்கு போய் சேர்ந்தா கூட அது தங்கமாகவே ஆகிடும். அதனால ஆழ்வார் இங்க வந்து பெரிய பரகால சுவாமி எடுக்கிறார், மண்ணில் பிறந்து மண்ணாகும் மானிட ஜாதியில் இருக்கின்ற நான் பொன்மலை மேல் சேர்ந்து பொன்னாக கடவேன் என்று பிரார்த்திக்கிறார் அப்படின்னு. மண்ணில் பிறந்து மண்ணாகும், இந்த மண்ணில் பறந்து ஒரு மனுஷனாக பிறந்தேன் அப்படின்னு கர்வத்தோட சுத்திண்டு யாருக்கும் உபயோகம் இல்லாத பகவத் கைங்கரியத்திலே ஒரு ருச்சி இல்லாத மண்ணிலே போய் சேர்றான்னா அப்பேற்பட்டவனாக வாண்டாம், பொன்மலையில் சேர்ந்து பொன்னாக கிடவேன். அந்த பொன்மலையிலே சேர்ந்து எல்லாம் என்ன சத்சங்கம் அப்படின்னு இருக்கு, அந்த சத்சங்கத்தோட நம்ம போய் சேர்ந்துட்டா நமக்கும் அந்த நல்ல ஹிருதயம் வந்துடுமே. அதனால பொன்மலையிலே சேர்ந்து ஒரு பொன்னாக கிடவேன், ஒரு ரஜத்தை நிறைய தங்கத்தில் போய் போட்டாலும் அது தங்கமாக மின்னுமே தவிர அது ரஜத்தம் என்று தனியாக காட்டி கொடுக்காது, அந்த போலே நான் இருப்பேன் அப்படின்னு இங்க வந்து ஆழ்வாருடைய அவருடைய ஹிருதயம் அந்த ஒரு அவருடைய திருவுள்ளம் அப்படின்றத பெரிய பரகால சுவாமி இங்க எடுத்து காட்டுறேன். எப்படி எப்பயுமே அந்த பாசுரங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ற பாசுரம் கேட்கும்படியாக நிகழ்ந்தாலே அது பரமபாக்யம். அதை விட அதை கத்துண்டு பெருமாளுக்கு கைங்கரியமாக சொல்றவர்களுக்கு இன்னும் பெரிய பாக்கியம். அதை விட பெரிய பாக்கியம் என்னன்னா அர்த்தானுசந்தானம் பண்ணி அர்த்தத்தோடே புரிஞ்சுக்கிறது. அர்த்தானுசந்தானம் பண்ணி அந்த ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் ஆசைப்பட்டா போலே அனுஷ்டானம் பண்றதுன்னு இருக்கே அது இருக்கிறதுலயே வசதி. எப்படி வேதத்துல சொல்லும் பொழுது பிரம்மானந்தத்தை சொல்ல முடியாது, அதனால ஒரு மனுஷானந்தத்தோட 100 மடங்கு அது அதிகம். தேவானந்தம் தேவானந்தம் அதுக்கப்புறம் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு போய் அதுக்கப்புறம் பிரம்மானந்தம் பிரம்மானந்தத்துக்கும் மேற்பட்டது ஆனந்தம் அப்படின்னு அது பிரம்மானந்தம் அப்படின்னு எப்படி 1000 மடங்கு அதிகம் 1000 மடங்கு அதுன்னு சொல்லிட்டு போறாலோ அந்த மாதிரி கேட்கறதே பாக்கியம், அதை சொல்லி கைங்கரியம் பண்றது அதை விட 100 மடங்கு பாக்கியம், அர்த்தானுசந்தானம் பண்றதுன்னு அதை விட 1000 மடங்கு பாக்கியம், அதை விட அதை அனுசந்தானம் பண்ணி அனுஷ்டானம் பண்றதுன்னு அதை விட பெரிய பாக்கியம், அது பிரம்மானந்தத்துக்கு சமம் அப்படின்னு அப்படி இருக்கார். அதுக்கு பெரிய உதாரணம் என்னன்னா சுவாமி தேசிகனுடைய தியாசத்திலே பார்த்தோம். ஏன்னா ஆழ்வார்களுடைய ஹிருதயத்தை தான் ஆச்சாரியர்கள் அப்படியே காட்டுறார். அதுல அனந்தாழ்வார் அனந்தாழ்வாருடைய சரித்திரம் எல்லாம் பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம் இல்லையா. அவர் என்ன பண்ணார்னா ஒரு வாட்டி திருப்பதிக்கு கீழே போகணும், அப்போ வந்து பிரசாதங்கள் எல்லாம் மூட்டை கட்டி அவ பிரசாதம் எடுத்துன்னு போவா. சாயங்காலம் ஆன சமயத்துல அங்க பக்கத்துல சின்ன குளம் ஏதாவது இருந்தா அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போவா. அதுக்காக சில பக்ஷணங்களோ ஏதோ எடுத்துட்டு போனார் ஒரு மூட்டை கட்டின்னு. சிஷ்யர்களோட போகும்போது கீழ்த்திருப்பதி வரைக்கும் வந்தாச்சு. சாயங்கால சமயம் ஆயிடுத்து, அனுஷ்டானங்கள்லாம் பண்ணிட்டு அந்த துணியை திறந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டினது திறந்து பார்த்தா அங்க ஒரே எறும்பாக இருந்துதான். இந்த எறும்பெல்லாம் பார்த்தோம்னா ஆழ்வார் உடனே அப்படியே மூட்டை கட்டு ஒண்ணு கூட வெளில விழக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மூட்டை கட்டினர். நேர திருமலைக்கு போனோம் அப்படின்னாரு. நேர திருமலைக்கு வந்து மேல வந்து அந்த பிரசாதத்தை எல்லாம் அவுத்து விட்டேராம். அப்ப எல்லா சிஷியர்களும் கேட்டாலாம், இந்த எறும்பெல்லாம் இங்க உடத்துக்குதான் இவ்வளவு தூரம் மாஷிண்டு எங்களையும் மாஷிண்டு நீரும் வந்தேரா அப்படின்னு. ஏன்னா நம்மளாம் திருமலைக்கு அந்த எறும்பு போகுமா அப்படின்னா ஆழ்வார் சொன்னேராம். அனந்தாழ்வான் ஆழ்வார் ஆசைப்பட்டேரே அப்போ இந்த எறும்பாக இருக்கிறதோ, இந்த மலையிலே ஏதாவது ஒரு சேத்தன அச்சேத்தன வஸ்துவாக இருக்கிறது எல்லாம் யார் அப்படின்னா, ஆழ்வார்களாக இருக்கலாம், ஆச்சாரியர்களாக இருக்கலாம், இல்லையென்றால் நித்தியசூரிகளாக இருக்கலாம். அவள்லாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணவே இந்த மலையில வந்து இருக்கும் பொழுது அந்த மலையிலிருந்து இவாளை பிரிச்சு அந்த பாவம் நமக்கு எதுக்கு, அவ ஆசைப்பட்டபடியே அவ இருக்கிறமே அப்படின்னு அந்த அனுஷ்டானம் பண்ணி காமிச்சாராம். சிஷ்யர்களுக்கெல்லாம் கண்ணில் ஜலம் வந்ததுதான். அப்ப ஏற்பட்ட ஆச்சாரியம் என்ன, நமக்கு இப்ப கார்ல வந்திருக்கோம்னா கூட கீழே ஒரு வஸ்து மேல விட்டுட்டு வந்துட்டேன்னா திருப்பி போனோம்னா ஐயோ திருப்பியும் 40 நிமிஷம் கார்ல போகணுமே அப்படின்னு. ஆனா என்ன, அந்த ஒரு சோம்பேறித்தனம் இந்த காலத்துல இருக்கு. அதுவும் அந்த காலத்துல வாகன வசதிகள் கிடையாது. நடந்து போன நடந்து போன எத்தனை நாய் நடந்து போன மாதிரி இவா மூட்டை கட்டிட்டு வந்து அந்த சாப்பாடு கூட இல்லாம திருப்பியும் அத்தனை மலை ஏறி அந்த ஒரு எறும்பு தானே, அது பாட்டுக்கு எங்கேயோ இருந்துட்டு போறதுன்னு விடாம அது மலையிலே இருந்த எறும்பாச்சு, அது எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணது, அதுவே ஆழ்வார்களாக இருக்கலாம், நித்தியசூரிகளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனந்தாழ்வார் அப்பேற்பட்ட மேலே ஏறி அதை விட்டேர் அப்படின்னா, அது எப்படி அந்த பாசுரத்தை ஹிருதயத்துல கொண்டவாளாக இருக்கணும், அது அனுஷ்டானத்துல கொண்டவாளாக இருக்கணும். அதனால இந்த பாசுரங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஏதோ போல் ஒரு ஆசைக்காக சொன்ன விஷயமோ ஒரு கவித்துவம் வருதுன்றதுக்காக எழுதின வசனமோ கிடையாது. இது அத்தனையும் ஆழ்வாருடைய ஹிருதயம் அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறார். பகவான் குலசேகரப்படியாகவே இரு அப்படின்னு சொல்லி அதுக்கு குலசேகரப்படின்னே எல்லாரும் விவகாரத்துல கொண்டு வந்தா கூட ஆழ்வார் என்ன சொல்றாரு, இருந்தா கூட அது நான் கேட்டதாகும், நீரே உமக்கு எது போக்கியமோ அதையாக எனக்கு பிரசாதிக்க வேண்டும், என்பெருமான் பொன்மலையில் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு இந்த இடத்துல நமக்கு ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். அப்படி அப்பேற்பட்ட இந்த பாசுரம் அனுசந்தானம் பண்ண வேண்டிய பாசுரம். ஸ்ரீ பாஷ்யக்காரர் எப்படியெல்லாம் கைங்கரியம் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு பார்த்தோம். பெருமாளுக்கு எல்லா கைங்கரியமும் பண்ணார் அவர். நம்ம பார்த்தோம் இல்லையா, அங்க ராமர் பிரதிஷ்ட பண்ணார், ஆதிசேஷன் அந்த கையில பிரதிஷ்ட பண்ணார், அப்படி எல்லாம் அந்த திருவடியை ஸ்ரீபாதத்தை கீழ் திருப்பதியில பிரதிஷ்ட பண்ணார். அப்படி ஒவ்வொரு விஷயமும் பண்ணிட்டு வர வந்து சங்க சக்கரத்தையே கொடுத்தார். பெருமாளே இல்ல அப்படின்னு சொல்ல காலத்திலே சங்க சக்கரத்தையே திருப்பி கொடுத்தவர் பாஷ்யக்காரர். அப்புறம் வேதார்த்த சங்கிரகம் அப்படின்னு அப்புறம் பல கிரந்தங்களை திருமலையிலேயே இருந்து பண்றார். அப்படி இருக்கும்பொழுது திருவேங்கடமுடியான் வந்து கிட்ட கடைசியா கேட்கிறார், என்பெருமான் பொன்மலை மேலே தேனும் ஆவேனே அப்படின்னு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெருமாள் என்ன சொல்றேன்னா, நீர் இங்கேயே அர்ச்சாவதாரமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பெருமாளுடைய ஆசை. அதனாலதான் நீங்க அங்க ஆழ்வார்களுக்குள்ள பெரிய அர்ச்சாவதாரம் இல்லை, திருமலையில ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு தான் அர்ச்சாவதாரம் உண்டு. அங்க வந்து அதுவும் எப்படி இருக்கணும்னா, எந்த திவ்ய தேசத்துல போனாலும் நிறைய திவ்ய தேசங்கள்ல ஸ்ரீபெரும்பூதூர் அப்புறம் மேல்கோட்டையிலெல்லாம் பார்த்தா பாஷ்யக்காரே தானுகந்த திருமேனி தமருகந்த திருமேனி ஆச்சு. பெருமாள் கைய கூப்பிச்சுண்டு இருக்கிறதான் பாஷ்யக்கார். ஆனா திருமலையிலே பார்த்தா வியாக்கியா முத்ராம் அப்படின்னு ஆச்சாரியராக முத்ரையாக சேவை சாதிப்பார். காரணம் என்னன்னா, பெருமாள் வந்து வர பக்தர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுக்கும்படி அப்படின்னு சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணா போலே இத்ராஜருக்கு உத்கிருண்ணத்து உபனிஷத்து நிகூடம் அர்த்தம், அந்த நிகூடம் அர்த்தம் அந்த உபனிஷத்தில் இருக்கிற சாரத்தெல்லாம் கொடுக்கும்படியாக அந்த வியாக்கியாமுத்ராத்தோட எல்லா வர பக்தர்கள் அனைத்திற்கும் ஆச்சாரியனாக இருந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி யாரெல்லாம் அந்த ராமானுஜர் சம்பந்தம் திருவடியை பெற்றாலோ பகவான் உகந்து அவனுடைய அவன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு அப்படி மந்தகாச சிரிப்போடே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுவான். ராமானுஜ சம்பந்தம் பெற்றோர் எல்லாருக்கும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவான் காரணத்தினாலே அவர் ஆச்சாரிய ஸ்தானத்திலேயே அங்க இருந்து எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணும்படி அங்கேயே இருந்தார். இன்னைக்குமே பார்த்தா திருமலையில பாஷ்யக்காரருடைய திருநக்ஷத்திர உற்சவம்ன்றது ஆச்சரியமா அவதார உற்சவம் 10 நாள் நடக்கும். தினமும் கார்த்தாலையும் பாஷ்யக்காருக்கு தனி புறப்பாடு, சாயங்காலம் திருவேங்கடமுடியான் ஸ்ரீதேவி பூமாதேவியோட சேர்ந்து எதிர சேவையாக புறப்பாடு. அப்படி ஆச்சரியமா ரெண்டு வேளையும் இருந்து கடைசி நாள் பெருமாளுடைய அனைத்து அலங்காரமும் கிரீட்டத்திலிருந்து எல்லா நகையும் பெருமாளுடைய நகையை பாஷ்யக்காருக்கு அனுப்பிச்சு பாஷ்யக்கார் அதை சாத்தின்னு சேவை சாதிப்பார். அப்படிதான் 10 நாள் கார்த்தாலையும் திருவேங்கடமுடியானுடைய திருவாபரணத்தோடய சேவை சாதிப்பார். அப்படி ஆச்சரியமா தினமும் ராமானுஜன் நூற்றந்தாதி அதுக்கப்புறம் சிறிய திருமணோட ஆச்சரியமான கோஷ்டி நடக்கும். அப்படி அனுபவிச்சுண்டு வர அந்த மாதிரியான பாஷ்யக்காருடைய சன்னதியை ஏற்படுத்தினர். அப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு, அப்ப அர்ச்சாவதாரமாக வியாக்கியாமுத்ராத்தோட இருக்கணும், ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருக்கணும் அப்படின்னா வேண்டாம்னு சொல்ல முடியாது, இவர் கேட்டது எப்படி வேணா இருக்கணும். பெருமாள் அப்படி ஆசைப்பட்டது போலவே சிஷ்யர்கள் அப்படியே பிரதிஷ்ட பண்ணா ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு அப்பேற்பட்ட இந்த கைங்கரியம் நம்ம பெருமாளை திருப்பியும் பிரார்த்தித்திண்டு, உம்புருலகாண்டு ஒரு குடை கீழ் உருப்ப சித்தன் அம்பொன்களை எல்கள் பெற்றாலும் மாதரியேன் செம்பவளவாயன் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு பெருமாளை பிரார்த்தித்திண்டு, கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.